மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மகாதேவசுதம் மகாதேவசுதம் குரு குகனுதம் மகாதேவசுதம் குரு குகனுதம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்டவாமதேவாதிவந்தித மகாகணபதிம் சரிக மகாகணபதிம் சரிக மகாகணபதிம் பாமகாமரி சரிக மகாகணபதிம் பனிசரி நினிபம சரிக மகாகணபதிம் நிப்ப நிப்பம் மாரி சரி சமசப சனி மகாகணபதிம் bani bani bani bama bani bani bani bani jari jari jari jani jari jari jari jari ri ga ga ma ma pa ga ma ma pa ma ba bani pani jari jani ba ma sa ri ga ma ga ganapatim mana sa smarami vasishta vama deva adi vandida maka ganapatim aa